பத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஓடக்கர உழவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெளிச்சி நிக்கிற, பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா. உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது, அடவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. அதில் உறங்கும் கிளியே.